தருதல காதல தந்த இந்த தருதல மனசுக்குள் வந்த ஒரு தல காதல தந்த இந்த தருதல மனசுக்குள் வந்த காதலிக்க கைடு இல்ல சொல்லி தரவா வாத்தி சேர்த்து வச்ச ஆசை எல்லாம் அள்ளி தரவா வாத்தி ஏ உசுர ஓ உசுரா தார கை மாத்தி ஏ உசுர ஓ உசுரா தார கை மாத்தி